நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை பிரித்திட பாருக்கு எவருண்டு சொல்லம்மா. நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை. புயலும் வலுக்கிறது கடலும் கொதிக்கிறது படகை செலுத்துகிறேன் வாராயோ. எண்ணெய் இழந்த பின்னும் எரிய துடிக்க எண்ணும் தீபம் போல மனம் அலைகிறது. எண்ணெய் இழந்த பின்னும் உன்னை காக்க எண்ணும் இதய அரங்கம் இங்கு அழைக்கிறது. வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது முழுமை என்பே, சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பே. நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேளை வேடம் செய்த லீலை, சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே.